வாடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய்போல் வந்து தேடும். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய்போல் வந்து தேடும். மலர்கொட்டில் இங்கே ஓடும் மன கண்ணில் நின்றே தாய் பாடும் தாலாட்டை நான் கேட்கிறேன். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். பூவை செண்பக பூ கண்களில் என்ன பார்வை. அத்தை மகள் கண்ணமு அந்திவானம் யார் வரவை கண்டதால் இந்த நாணம். சீதள காற்றும் செந்தமிழ் பாட்டும் பொன்றினில் வாழ்கள் சங்கமம் இன்று எத்தனையோ கற்பனை இங்கு நாம் காணலாம். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். சாரலிலே பூங்குயில் ராகம் பாடும். நீரருவி மெல்லவே தாளம் போடும். ஏன் மழலை பிள்ளைகள் ஆடி பாடும். செந்தமிழோ என்னையும் பிள்ளையாக்கும். சூரியன் இங்கே சுடுவதும் இல்லை கூடிய கைகள் விடுவதும் இல்லை. வான்மகளே வந்து பார் சொர்க்கம் இங்கில்லையோ. அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும். மலர் தொட்டி இங்கே போடும் மன கண்ணில் நின்றே தாய் பாடும் தாலாட்டை நான் கேட்கிறேன். அடவாடா கண்ணு ராஜா என்று பாடும். மழை மேகம் எந்தன் தாய் போல் வந்து தேடும்.